ഇടയിലാട് ഇതയം ആട് രാത്രിയിൽ നിലവും ആട് മരവ്യാവും പിന്നാലൂടെ നെഞ്ചിൽ നിന്ന് പയനം നീളും കാലാട് കൊലുസും ആട് കാതോരം കമ്മല്ലാട് കണ്ണൂരം കനവുകളോടെ നെഞ്ചിൽ നിന്ന് പയനം വാഴും എതിരെ പോകും മേഘമേ യാരൊന്നെ പഞ്ച് ചെയ്തത് കൺസിമിട്ടും വിൺമീനെ അടടാനിയും ദൂരമേ യാരൊന്നെ വിണ്ണിൽ വൈത്തത് ഇന്തായിരവൈ പിടിക്കുത ചെടികളോട് കുടികളോട് മലർകളോട് മനതും ഓട നദികളോട് മലകളോട് ഇരവും മൂട ഉലകമു മൂട വാഴ്കയുംபதே തുടരും പയനം தான் பழகும் நிமிடம் தான் நம் கவலையாவும் வழியில் மாறும் இந்த பாதை தான் இன்னும் நீளாதா இன்பம் தொடராதா ஆனாலும் காலம் வேலை காட்டும் வானவில் போனாலும் வண்ணங்கள் நம் விழிகளில் என்னாலும் வாழாதா ஒரு நாளில் இத்தனை இன்பங்கள் என்னோடு இது போதும் போதுமே எப்போதும் செடிகளோட கொடிகளோட மலர்களோட மனதும் மூட நதிகளோட மலைகளோட இரவும் மூட உலகம் மூட வந்தேன் நான் என்ன கண்டேன் நான் உன்னாலே மீண்டும் மழையான இப்போதே நின்றீங்கள் நான் சொல்கிறேன் அப்போது செல்லுங்கள் ஒரு நாளில் எத்தனை ஞாபகம் நெஞ்சோடு இது போதும் போதுமே எப்போதும் செடிகளோட கொடிகள்